நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன போல சிண்டி நாக்கா யாரும் நான் அலங்கா நல்லூர் கால பைகை மண்ணு சொல்லு என் பேர என் பேர சொன்னா புழுதி பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு பட்டி தொட்டி பனியும் பனியும் எனக்கு வெற்றி வந்து குமியும் குமியும் மேலே அடி அடிச்சாத்தான் மீனகரம் தன்னே தன்னே தன்னே தன்னே முளம் போட்டு அளந்து பார்த்தா இமயமும் குறையும் ஏ முரம் போட்டு மூடி வச்சா எரி மலை அமையும் புழுதி பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு பறக்கும் பாரு புழுதி பறக்கும் பாரு